यस्य वाग्वर्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமியினுடைய சங்கல்ப சூரியோதயத்தின் ஐந்தாவது அங்கம் இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் போன வாரம் ஜனங்கள் எல்லோரும் எவ்வாறு கர்மாக்களை அனுஷ்டிக்கிறார்கள் என்பதை சுவாமி காண்பித்தபடி பார்த்தோம். அதில் ஒரு விஷயம் சொன்னோம், பரமுக்தவைக வபுஷா சந்தியா வினோதாவதி சாவித்ரி ஜனவாத ஜர்ஜரதம் சௌச்சம் நடப்பிராயிகம் பிராயிகம் என்பதெல்லாம் சொல்லி சொன்னார். சம்ஸ்காராக பரமுக்தவைக வபுஷா இந்த உபநயனம் விவாகம் முதலிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்றதெல்லாம் வெறும் ஒரு குதூகலத்துக்காக ஒரு உற்சவத்துக்காக ஒரு தம்பத்துக்காக பண்ற ஒரு செயல்தானே தவிர உண்மையில அந்த சம்ஸ்காரம் எப்படி பண்ணணுமோ அதை பண்றதில்லை என்பதாக சொன்னார். அது இன்னைய தினத்திலையும் அதுதான் நடக்கிறது. ஒரு உபநயனத்துக்கு கூப்பிடுறோம்னாக்கா ஆபீஸ்ல இருக்கிறவ 500 பேரை சாதம் போறதுக்கோசரம் கூப்பிடுறா, ஒரு டம்பத்துக்கோசரம் கூப்பிடுறா. உபநயனத்துக்கு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுக்கு அத்தியனம் பண்ணவாளா இருந்துருக்கிறவா பிரம்மவித்துக்களா இருக்கிறவா வந்து ஆசீர்வாதம் பண்ணாக்க அந்த குழந்தைக்கு அத்தியன சம்பத்துன்றது ஏற்படும். அதை விட்டுட்டு எல்லாம் அதாவது ஜாத்தியந்தரம் மதாந்தரஸ்தம் எல்லாரையும் கூட்டு ஒரு தம்பத்துக்கோசரம் செய்யற காரியமாக இருந்துருக்கு என்றதெல்லாம் சொல்லி சொன்னார். இப்படி கங்கைக்கு யமுனைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்துல இருக்கிறவர்களை பத்தி சொல்லிட்டு தான் இருக்கிற இடத்துல இருக்கிறவர்களை பத்தியும் டம்பம் சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாரும் சித்தமான ஒரு விஷயம்தான். 10 காயத்ரி ஜபம் பண்றோம், அதுக்குள்ள 1000 டிஸ்ட்ராக்ஷன், எவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஜபமே பண்றதில்ல பாத்துட்டு அது அடுத்த விஷயம். இவ்வளவு இந்த ஒரு 10 காயத்ரி கூட 2 நிமிஷம் ஆகுமா தெரியல. அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட நாம பொறுமை இல்லை, இதுல ஒரு கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. அப்ப அந்த காயத்ரி பண்றதுன்றது எதுக்காக பண்றோம்? வெறும் தம்பார்த்தம் பண்றோம். நானும் சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொல்லிக்கிறதுக்காக பண்றேன். இது எல்லாம் அந்த காலத்துல நடக்கிறது. இது தம்பனுடைய வார்த்தைன்னு சொல்லி சுவாமி சாதிக்கிறார். நான் அது வேதனையோட சாதிக்கிறார் இங்க. அதுதான் விஷயம். இப்படி லோகமே பிறரை ஏமாத்துறதுக்காகவே ஒரு செயலை செய்யற மாதிரி ஆயிடுச்சேன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஏமாத்து வேலை நடக்கிறதுன்றத மனசுல வர்ற ஒரு வேதனையோட சொல்றாரு. இது எதுவுமே வாண்டாமே நாம நன்னா பிரமாண்டத்துல சரண்யன் இடத்துல சரணாகதி பண்ணி நாம பண்ண வேண்டிய காரியத்தை பிரமாணஸ்தானங்களை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்க வாரங்கள் பிரகாரம் நாம பண்ணுமானா போருமே, இதை பண்ணாத இருக்குமேன்னு ரொம்ப வேதனையோட சொல்ற வார்த்தை. இது பரிகாசத்துக்காக சொல்ற வார்த்தைன்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தம்பன் முகமாக அவனுடைய அட்டகாசம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சுவாமி சாய்க்கிற வார்த்தை இது. இது பார்த்த அங்க ஒவ்வொரு அத்தியனம் பண்றவா எப்படி அத்தியனம் பண்றவா, உபன்யாசம் பண்றவா எப்படி உபன்யாசம் பண்றா, எல்லாத்தையும் அப்படி அப்படியே சொல்றேன். இன்னைக்கு என்ன இருக்கோ அதை தான் சொல்றேன். இன்னைக்கு நாம சொல்றோம் அதாவது நம்ம குழந்தைகளை பார்க்கணும், இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி அமையணும்ன்றத பத்தி நம்ம நினைக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிறது தான் இந்த குழந்தைகள்லாம் நல்லபடியா நல்ல பெரிய சம்பன்னாக நல்ல பாக்கியவான்களாக நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்ல குழந்தை குட்டியோட நன்னா இருக்கணும்னு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஆசைப்படுற விஷயம்தான். அதுல யாருமே அதுல விதிவிலக்கே இல்லை. சரி, அப்போ இன்னைக்கு என்ன வாசிச்சாக்க என்ன படிப்பு படிச்சாக்க அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கும். இத ஒவ்வொருத்தரும் யோசனை பண்றேன். இதை யோசனை பண்ணச்சு, நான் அந்த காலத்துல படிச்சுட்டு இருக்கச்சு, நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சேன், அப்ப பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எல்லாம் ஸ்கோப் இல்லப்பா, பிகாமுக்கு தான் ஸ்கோப் இருக்குன்னுட்டு அங்க பிகாமுக்கு ஏகப்பட்ட போட்டி, எனக்கு அந்த காமர்ஸ் குரூப்ல இடம் கிடைக்கல. சரி, அடுத்தது இந்த குரூப் நானும் அதுதான் ஆசைப்பட்டேன், முதல்ல காமர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. அடுத்தது ஏதோ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சிருக்கேன். கடைசியில வேலைக்கு சிறைச்சு பிகாம் பட்சம் ஒரே வேலைக்கு தான் பண்ணிருக்கேன். நான் வாசிச்சோனும் நானும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வாசிச்சோனும் ஒரு வேலைக்கு தான் போனோம். ரெண்டு பேருமே தான் கிளார்க்கா தான் பக்கத்து பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு இருக்கோம், உட்காந்துட்டோம், அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணும் பெருசா ஒன்னும் சாதிச்சது இல்லை. ஆனா ஜனங்களுடைய திருஷ்டியில ஒரு மோகம் இருந்துட்டு இருக்கு. இப்படி இன்னைய தினத்துல எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டோம்னாக்கா, அத்தியனம் பண்றது ஒரு ப்ரொஃபஷன், வாத்தியாரா இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷன், உபன்யாசம் பண்றது ஒரு ப்ரொஃபஷன். இப்படி ஆயிடுச்சு. உபன்யாசம் பண்றதோ இல்ல அத்தியனம் பண்றதோ இது ஸ்வரூபம். நாலு பேருக்கு நாம நமக்கு தெரிஞ்சதை சொல்லி வைக்கிறோன்ற ஒரு புத்தி இல்லை. இப்ப என்ன என்ன பண்ணா வரும்? சரி, அதை பத்தி விசாரம் இல்லப்பா, இன்கம் டாக்ஸ் இல்லாதையே வாத்தியாரா இருந்தாருனாக்கா அவளுக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் மாசம் ரொம்படி வருது. இன்னும் பெரிய கட்டிக்காரன் இருந்தா இன்னும் கூட நிறைய வருது. அவங்க கீழே 10 பேரை வச்சுட்டு அதுக்கு கமிஷன் வாங்கிட்டு பாராயணத்துக்கு கமிஷன் வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ற மாதிரி ஆயிடுறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப இது அத்தியனம் பண்ணச்சு என்னன்னு அத்தியனம் பண்றா இவா, எதுக்கு கூட்டாலும் பாராயணம் பண்றதுக்கு வரேன்னு சொல்றா, என்ன சொல்றோம், நாம சொல்ற இடம் சரியா இருக்கா, அந்த இடத்துல நாம பாராயணம் பண்ணலாமா, அதை பத்தி பாக்கிறது இல்ல. அடுத்த விஷயம், என்னைக்கு சொன்னாலும் பாராயணத்துக்கு வரேன்னு சொல்லு, அப்ப மகாபிரதோஷமா இல்ல வெறும் நாளா, இன்னைக்கு அத்தியனம் பண்ணலாமா கூடாதா, அதை பத்தி பாக்கிறது இல்ல. இவாளுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். இது கிளி மாதிரி இவா பண்றான்னு சொல்லி சொன்னான். அது எத்தனையோ கிளி இருக்கு. சுவாமி தேசிகன் தன்னையே ஒரு கிளை, அதாவது தன்னையே கிளியாக சுவாமி சாய்க்கிறார், கிளியாக சாய்க்கிச்சு. அப்புள்ளார் எனக்கு என்ன கத்து கொடுத்தாரோ அதுதான் நான் சொல்றேனே தவிர நானா எதுவும் சொல்லலன்னு சொல்ற வார்த்தை. அவர் தன்னை சொல்லிக்கிற கிளி இருக்கு, வேற விஷயம். நான் இங்க இருக்கிற கிளிகள்லாம் எப்படி பண்றதுன்னா, கிளிக்கு சமய சந்தர்ப்பம்லாம் தெரியாது, யார் வந்தாலும் எப்ப வேணாலும் அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தது மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைய தினத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த பிரதேசத்துல இந்த பிராந்தத்துல இருக்குன்றத சொன்ன, அதை நாம பார்த்தோம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வேதனை அளிக்கிற விஷயம்தான். நாம பார்த்தோம்னா பிறரை ஏமாத்துறமோன்னு தோன்றது. அந்த சப்தங்கள்லாம் பார்க்கணும். இங்க அந்நதோ அவலோக்கியான இந்த பக்கத்துல வேதாத்தியனம் பண்ணாக்க எல்லாரையும் நாம சொல்றோம், சொல்லச்சு வேதமே விதப்பேன் நித்யம் காலம் தந்திரிதா நஹ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்ய வித்யதே. எல்லா சமயத்திலையும் வேதத்தையே ஜபம் பண்ண வேண்டியது. யதாகாலம் அதந்திரிதஹா அப்படின்னார், அங்கேயும் வார்த்தை சொல்லிருக்க. யதாகாலம் அது எந்த சமயத்துல எந்த இடத்துல வேதாத்தியனம் பண்ணலாம்னு சொல்லிருக்கோ அந்த சமயத்துல அந்த இடங்கள்ல தான் அத்தியனம் பண்ணணும். எனக்கு சில சமயங்கள்ல தோன்றது, இந்த ஸ்கைப்ல காலக்ஷேபம் சொல்றோம், வந்து உபன்யாசம் கேட்கிறோம், உபன்யாசத்தை கூட பரவாயில்ல, காலக்ஷேபம் பண்றது ஸ்கைப்ல சொல்றதுன்னு வரச்சே ஸ்கைப்லயோ போன்லயோ இந்த மாதிரி காலக்ஷேபம் சொல்றான். சொல்லுக்கு எதிர்பக்கத்துல இருக்கிறவா, அவ என்ன சொரூபத்தோட இருந்துட்டு இருக்காளா, அவ கால செருப்பு போட்டுக்காத இருந்துட்டு இருக்காளா, சிரமணிட்டு இருக்காளா, மினிமம் குறைஞ்சபட்சம் அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு சுரூபத்தோட அவ இருக்காளா இல்லையான்றதே கூட நமக்கு தெரியறதில்லை. அப்படியே நம்ம காலக்ஷேபம் சொன்னோம்னாக்க, இப்படி ஒரு காலக்ஷேபம் சொல்றதுனால அவளுக்கு எதனா பிரயோஜனம் ஏற்படுமா, இல்ல நமக்கு தான் எதனா பிரயோஜனம் ஏற்படுமா என்றெல்லாம் சந்தேகம் வருது. ஆகையால இந்த காலக்ஷேபம் கேட்கிறவா அவ கூடிய வரைக்கும் இந்த சத்விஷயத்தை கேட்கணும்ன்ற ஆசை இருக்கு, அதுக்கு உண்டான சுரூபத்தோட இருந்து கேட்கணும்ன்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அப்படி இல்லாத பண்ணாங்கனாக்க அவளுக்கும் பலன் இல்ல, சொல்றவளுக்கும் அது பலன் இல்லாத வீணா போயிடும், அதுதான் தம்பமாயிடும். இது தம்பத்தினுடைய காரியமா இருக்கு. இங்க சொல்ற ஒரு பக்கத்துல வேதாத்தியனம் பண்றது காலம் எந்த காலத்துல சொல்றதுன்றது இல்லாத சொன்னோம்னாக்க அது வீணா போயிடும். சரி, இன்னொரு பக்கம் அன்னியதோ அவலோக்கிய இன்னொரு பக்கத்துல பாக்குறானோ, ஏதே சித்ராத்மித முக்த புருஷ சன்னிபாக புராண மடபித்தி கோணம் ஆசிரித்த ஜோஷம் ஆசத்தே என்று சொல்லி சொல்றாரு. ஏதே இன்னொரு சில பேர்லாம் இருந்துருக்க, அதாவது சிஷ்யாளுக்காக இவா சொல்லி கொடுக்குறா, ஆனா சிஷ்யால் படிக்கிறது. எத்தனை பேர் இப்படி இந்த காலக்ஷேபத்தை கேக்குறா, அந்த காலக்ஷேபத்தை கேட்டு புருஷார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா எத்தனை பேர் இருந்திருக்கா தெரியல. எத்தனை எல்லாம் பாதி பேர் தம்பத்துக்காக கேட்கிறவாளாக இருந்திருக்கா. இதெல்லாம் நாம சொன்னோம்னாக்க இந்த உபன்யாசத்தை கேட்கிறவாளே குறைஞ்சு போயிடுவாளோ என்னமோ ஒரு சந்தேகம் வருது. நாம யூடியூப்ல போட்ட உடனே பாக்குறது எத்தனை வியூ வந்திருக்குன்னு பாக்குறது, இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். இத்தனை வியூ வந்திருக்குன்னு சொன்ன உடனே ஓகே இவ்வளவு பேர் பாத்திருக்காளுக்கலாம், ஆகையில நம்ம உபன்யாசத்தை இத்தனை பேர் கேட்டு ரசிச்சிருக்கா, ஆகையில ஒரு சந்தோஷம் வருதுன்னு. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வியூ இல்லாட்டா கூட ஒரு 100 பேரானா கேட்டா கூட அந்த உபன்யாசத்தை கேட்டோம்னா நம்மளுடைய பரிசிரமத்துக்கு ஒரு பலம் ஏற்படுறதுன்னு நினைக்கிறோம் நாம. ஆனா இப்படி ஸ்வரூபம் இல்லாத கேக்குறவாளா இருந்தாள்னாக்க அவளுக்கு என்ன லாபம் வரப்போறது, நமக்கு என்ன லாபம் வரப்போறது, இது அடுத்த கேள்வி வருது. இதெல்லாம் படந்தி சுத்த வேஷாக பிரம்ம படந்தி சுத்த வேஷாக ஒன்றெல்லாம் சொல்ற, இது தகுமா தகாதான் விசாரம் இல்லாமல் வாசிச்சு சிந்தித்து இதுல அடுத்த விஷயத்த பாக்குற. இந்த யாரால இந்த மாதிரி எல்லாம் அத்தியனம் பண்ணியோ ராமாயணம் வாசியோ புராணங்களை சொல்லியோ பணம் சம்பாதிக்க முடியாதவளா இருந்துட்டு இருக்காள், அவர்கள்லாம் ஒரு பிராச்சீனமான ஒரு மடத்துல போய் ஓரமா உக்காண்டு பாளம் உட்காந்துட்டு அவளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குமா, எப்படி வழி இருக்குன்னு சொல்ற. ஏதே சித்ராத்மித முக்த புருஷ சன்னிபாக அங்க உட்காந்துருக்கவாள்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு எழுது சித்திரம் போல் இருப்பார்கள்னு சொல்றது. அண்ணன் குழல் கூட ஊதின போதுன்னு அண்ணன் வேணுகானம் பண்றான், பண்ணச்சே அங்க இருக்கிற காட்டுல இருக்கிற பிராணிகள்லாம் அப்படியே வந்து அதை கேட்டு இருக்குமா, அதுக்கு ஒரு சலனமே இருக்காதாம், ஒரு அசைவு இல்லாத அப்படி கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்கறது. அந்த கேட்கிற அந்த பிராணிகள்லாம் சித்திரத்துல எழுதின மாதிரி இருக்கும் என்பதாக ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. இங்க சொல்ற பிறரை ஏமாத்துறதுக்காக தபஸ்விகள் மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறவா இவ, சிவைகுண்டத்தில் இருந்திருக்கிற முக்தாள் எல்லா கர்மபந்தத்தையும் விட்டுட்டு, அதாவது லௌகிகமான விஷயங்கள்ல ஆசையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதே பரம புருஷார்த்தம் என்கிற எண்ணத்தோடு இருந்திருக்கிற முக்தர்கள் மாதிரி அவளே தானோ என்னமோன்னு நினைக்கிற மாதிரி அங்க சில பேர் பிராச்சீனமான மடங்கள்ல உட்காந்துட்டு இருப்பாளாம். சித்ர பித முக்த புருஷ சன்னிபாக புராண மடபித்தி கோணம் ஆசிரித்த ஜோஷ மாசத்தே ஒரு பிராச்சீனமான மடங்கள், அந்த மடங்களுடைய மூல மூலையில அந்தந்த மூலையில பிரதட்சணத்துல வந்தமான ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொருத்தரும் உட்காந்துட்டு இருப்பாளாம். ஜோஷ மாசத்தை ரொம்ப மௌனமா இருந்துட்டு இருப்பாளாம், எதுவும் பேசவே மாட்டாளாம். இப்படி அவ உட்காந்துட்டு இருக்காளாம். இது அத்தியனம் பண்ணாதவா புராண பட்டணங்களை பண்ணலாமோ இல்லையா? பிராச்சீனமான புராணங்களை பட்டணம் பண்ணலாம், ராமாயணம் சேவிக்கலாம், விஷ்ணு புராணம் சேவிக்கலாம், பாகவதம் சேவிக்கலாம், இப்படி எதனா பண்ணிட்டு இருக்கலாம்னுட்டு அவ ஒரு மௌன நியமத்தை ஆசிரியச்சுங்க உட்காந்துட்டு இருக்காளாம். அவர்களும் பணத்துக்காக தான் அங்க இருக்கா அப்படின்னா சூக்ஷம் நிர்வர்ணிய விகசிய உத்து பாக்குறாங்க. அந்த உத்து அவளை உத்து பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறானா, யார் இது டம்பம் பண்ற அட்டகாசம் தானே இது, இது தர்ப்பனுடைய அட்டகாசம் தானே இது. ஆகையால இவன் சொல்றான், அஹஹ அமி தீர்க்கதர தர்ப்பமூல பூரித அங்குலி விவரேன தட்சிணகரேண நாசிகாம் கவலையந்தகா பிராணசம்சயேனாபி பிராணசம்யமனம் அபிநயந்தி. இவெல்லாம் கையில ஒரு பெருசா ஒரு பவித்திரம், நீளமா பவித்திரம் போட்டு இருப்பான். இதெல்லாம் தர்ப்பத்துக்கெல்லாம் இவ்வளவு நீளம் தான் இருக்கணும், இந்த காரியத்துக்கு இப்படிப்பட்ட தர்ப்பங்களை தான் உபயோகப்படுத்தணும்லாம் விதி இருக்கு. இது பிறரை ஏமாத்துறதுக்காக பண்ற காரியம், சொத்தக தனக்காக பண்ற காரியம் இல்ல. இவா பிராணாயாமம் பண்றாளாம், பிராணாயாமம் பண்றதுக்கு கையில பவித்திரம் போட்டு இருக்கா, பவித்திரம் போட்டு மூக்க கிட்டியா பிடிச்சுக்கிறா. இந்த கிட்டியா பிடிச்சிட்டாங்க இவாளுக்கு பிராணமே இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகமா இருக்கும், அப்படி மூச்சு அடக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்காளாம். பிராண சம்சயேனாப்பி பிராண சங்கமனம் அபிநயந்தின், பிராண சங்கமனம் இந்த பிராணம்னாக்க இந்த இடத்துல காத்து, காத்த சங்கமனம் பண்றது அதை அடக்கிறது இதுதானே பிராணாயாமம்ன்றது. சங்கமனம் அபிநயந்தினா உண்மையில அவ பண்ணல, யாரா பாக்குற மாதிரி தான் இப்படி கிட்டியா மூக்க பிடிச்சிட்டு மூச்சு விடாத நிரூபாளம். இப்படி பாத்துட்டாங்க வெறுமை அந்த மூக்கல மேல மாத்திரம் வெறுமை பிடிச்சிட்டு இருப்பா, இத வந்து பிராணாயாமம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வாத்தியார் என்ன சொல்லுவா, ஓம் பூ பிராணாயாமே அப்படின்னுவா, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல இவளுக்கு சொல்றவாளுக்கு என்னன்னு தெரியல. பிராணாயாமம்னா என்ன பண்ணணும்னு வாத்தியார் மூக்க பிடிச்சுக்கோங்க அப்படின்னுவா, மூக்க ஒரு நிமிஷம் பிடிச்சுவா, இவர் ஓம் பூன்னு சொல்லுவார். முடிஞ்சு போயிட்டு கிரமமா இந்த சப்த வியாகரத்தைய சொல்லி அதுக்கப்புறமா உண்டான மந்திரங்களை சொல்லி இது மூணு வாட்டி சொல்லி ரேச்சகம் பூரகம் அப்படின்றதெல்லாம் பிராணாயாமத்துல ஒரு கத்தி இருந்துருக்கு. ஒரு கட்டவரலால அமுக்கிக்கணும், இந்த கட்டவரலால ஒரு மூக்க அமுக்கின்ட்டு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற காத்து மொத்தத்தையும் முதல்ல வெளியில விட்டுணும். வெளியில விட்ட பிற்பாடு மீதி இந்த ரெண்டு வரலால வந்து அந்த மூக்க பிடிச்சிண்டு இன்னொரு கட்டவரலால அமைக்கின்ற மூக்க நாம வெளியில அத அந்த கட்டவரல எடுத்துட்டு இந்த மூக்கால வெளியில இருக்கிற காத்த உள்ள இழுக்கணும். இது நன்னா உள்ள இழுத்த பிற்பாடு இந்த கட்டவரலாலையும் மீதி ரெண்டு வரலாலையும் மூக்கு அப்ப நன்னா மூடிக்கணும். இப்போ சம்யமனம் பண்ணணும், இப்போ அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற காத்த அடக்கணும். இதுதான் பிராணாயாமம் பண்றதுன்றது. இது வெறுமையான ரெண்டு விரலையும் கட்ட விரலையும் நம்ம மூக்குல வச்சுக்கிறது இது பிராணாயாமம் இல்லை. இது எப்படி பிராணாயாமம் பண்ணோன்றது, இப்படி பிராணாயாமம் பண்ணமானாக்க இவா சொல்றதுக்கெல்லாம் தேக ஆரோக்கியத்துக்கு எல்லாத்துக்குமே சௌகரியம் இருக்கு. இது நம்ம பெரியவா சந்தியாவந்தனத்துல சொல்லி கொடுக்க பிராணாயாமத்தை சரியா பண்றது இல்லை. அங்கிருந்து செலவு பண்ணிட்டு யோகா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போய் அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குற பிராணாயாமத்தை நாம பண்றது, ஓ இது பண்ணாதான் உடம்புக்கு தேக ஆரோக்கியம் ஏற்படுறதுன்னு சொல்றது. இது காலத்தினுடைய ஒரு கோலம், வேற என்ன சொல்றது. இவ பாக்குற பிராண சயமனம் அபிநயந்தி, இவெல்லாம் பிராண சயமனம் பண்றதாக, அதாவது மூச்சு காத்த அடக்கிறதாக அபிநயம் பண்றா என்பதாக சொல்வார். அபட்டு பணிதி பாவாது விப்ரதோ மௌன முத்ராம் அமிதர சரணத்வாது ஆதிருதான்யோன்யசங்காம் அகதி விஹித பிக்ஷா விருத்தயஃ கேசிதேதி சிரவிதத துரங்க பிரம்மச்சரியா மகாந்தா. வடக்கெல்லாம் மகந்துகள் மகந்துகள்னு சொல்லுவார். அங்கங்க இருக்கிற சாமியார் அது எல்லாருக்கும் இல்ல, அவள் எத்தனையோ பேர் நல்லவாள்லாம் இருந்துட்டு இருக்கா, ஒரு சில பேருக்காக சொல்லி சொல்ற. ஆனா எல்லாரும் சுவாமியினுடைய திருஷ்டி பக்கத்து பார்த்தோம்னாக்கா, ஒரு கர்வத்தோட இருக்கிறவா டம்பத்துக்கு ஆசைப்படுறவா தான், அப்படி இல்லாதவா ரொம்ப குறவா இருந்துட்டு இருக்கா. இந்த மகந்துகள்லாம் எப்படி இருக்குன்னு, அபட்டு பணிதி பாவாது விப்ரதோ மௌன முத்ராம். இங்க இருக்கிறவா பெருசா பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, நம்ம மீதி போது சாதாரணமா இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பேசவே மாட்டாள், என்னடா இப்படி ரெண்டு கையும் அப்படி நின்னா, அப்படி நிமிந்து உக்காணன்றப்பா, நிமிந்து உக்காணுண்டு ரெண்டு கையில ஒரு முத்திரை ஒண்ணு போட்டுண்டு, விரல மடக்கிண்டு ஒரு முத்திரை போட்டுண்டு, அந்த முத்திரையோட கூட இந்த முழங்கால் மேல ரெண்டு கையையும் வச்சுருப்பா, இப்படியே இருப்பாளாம், ஒன்னும் பேச மாட்டாள். பேசாத இருக்கிறோம், இவர் வந்து எத்தனையோ வருஷமாச்சு இவர் பேசி, ஆகையால இவர் பெரிய மகான்னு போய் அந்த மகான்த்துவ போய் தெரிவிக்கிறது இல்ல. ஒரு நாள்ல கொஞ்ச நாளை தான் பேசுவார், மணிக்கணக்கில் இவர் பேச மாட்டார் சொல்லுவார். இது மகான்த்துவம்னு சொன்ன உடனே இவர் போய் சேவிக்கிறது. அப்போ இவ ஏன் பேசாது இருக்கான்றது சூக்ஷமா கவனிச்சு பார்க்கணுமா. இது டம்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது இவனுடைய அட்டகாசம் தானே, இவனுக்கு தர்ப்பனுக்கும் டம்பனுக்கும் தெரியாத விஷயமான இது. இவ உடனே சொல்றான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாரானா பெரிய மனுஷன் வந்தாக்க அவனுக்கு புத்தியில ஏறுற மாதிரி சத்விஷயங்களை உபதேசம் பண்ணணும், இவருக்கே உபதேசம் பண்ண தெரியாது, கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் பேசின்றிருக்க யாரோ ஒருத்தன் வரான்னு உடனே அந்த மௌன உரத்தத்தை அனுஷ்டிக்கிற மாதிரி பாவனை பண்ண வேண்டியது, அவ வந்து சேவிச்சுட்டு தட்டத்தட்ட பழத்தை கொடுத்துட்டு ரூபாயை கொடுத்துட்டு போயிட்டாள்னாக்கா அப்புறமா எப்படி சேவிக்கணுமோ அதை எப்படி என்ன பேசணுமோ அதை பேசுவார். அப்பட்டு பணிதி பாவாது விப்ரதோ மௌன முத்ராம், மௌன முத்ராம் விப்ரதா அப்பட்டு பணிதி பாவாது, இவளுக்கு நன்னா பேச தெரியாது, வாய் தெரிஞ்சா உளருவா, முன்னு பொண்ணு முரளா முரணாக சொல்லுவா, ஆகையால இவ மௌன முத்திரைய அனுஷ்டிக்கிறாளாம். அநிதர சரணத்வாது ஆதிருத்தோன்யோன்யசங்காஹம். இப்படி ஒரு ஏமாத்திரவாளாவே இருக்கிறபடினால வேற யாரும் இவாள் லட்சியம் பண்ண மாட்டார். இவாளே ஒத்தருக்கு ஒத்தர் வந்து தன்னை கவனிச்சுக்கிறவாளா இருப்பாளாம். என்ன அவளுக்கு தான் தெரியும், தன்னுடைய சுபாவம் தனக்கு தான் தெரியும், தன்னை மாதிரிதான் அவளும் இருக்கான்றது தெரியும், பாம்பின் கால் பாம்பறையும்னு சொல்லுவா. இப்படி இருக்கிறவாக்கிறதுனால அனிதர சரணர், வேற யாரையும் சரணமாக அடைய மாட்டார்கள், வேற யாரும் கவனிக்க மாட்டா, வேற யாரையும் விசாரிக்க மாட்டா, இவாளே ஒத்தருக்கு ஒத்தர் கவனிச்சுக்கிறவாளா இருந்து போலாம். அனிதர சரணத்வாது, இவ கணக்கு பெரிய வித்வான்களா இருந்தான்னாக்க இந்த ஊர் இல்லைன்னா எந்த ஊருக்கான எந்த ஊருக்கு போனாலும் அவளுக்கு கௌரவம் இருக்கும். அப்படிப்பட்ட வித்வான்கள் இருக்கு. வந்து ராஜா சுதேசே பூஜ்யத்தே ராஜா வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தேன்னு சொல்லப்படுகிறது. ராஜா அந்த ஊர்லதான் அவனுக்கு ஒரு கௌரவம், வெளியூருக்கு போயிட்டான்னாக்கா அந்த ஊர் ராஜா இங்க வந்திருக்கான்றதுனால அவனுக்கு ஒன்னும் பெரிய கௌரவம் கிடையாது. வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தே, வித்வானா இருந்துட்டு இருக்கிறவன் எந்த ஊருக்கு போனாலும் கௌரவம் இருந்துட்டு இருக்கு. இவன் வித்வானா இல்ல, ஆகையாலதான் மௌனமா இருந்துட்டு இருக்க மாதிரியும், வேற ஊருக்கு போனா தனக்கு கௌரவம் இல்லைன்ற தன்னை யாரும் விசாரிக்கிறவா இல்லைன்றதுனாலயும் இவர்களை ஒத்தருக்கொத்த தானே விசாரிச்சுக்கிறவாளாக இருந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அகதி விஹித பிக்ஷா இவெல்லாம் பிரம்மச்சாரியா இருப்பாளாம், மகந்துகள்லாம் பிரம்மச்சாரியம், சன்னியாசியும் கிடையாது, அதே சமயத்துல பிரம்மச்சாரியா இருப்பாளாம். ஏண்டா பிரம்மச்சாரியா இருந்துருக்கா? இந்த பிரம்மச்சாரிகள்ல ரெண்டு விதமான பிரம்மச்சாரி இருந்துருக்கா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவா நினைக்கிற பிரம்மச்சாரி, அதாவது தீனெல்லாம் பண்ணது பாடு காலம் வரைச்சே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவா, இது ஒரு மாதிரி பிரம்மச்சாரி. அடுத்தது நைட்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லி சொல்றது, கல்யாணமே வாணாம் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேயே இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்றவா இருந்துருக்காளே, அவ நைட்டிக பிரம்மச்சாரி. இங்க அந்த பக்கத்துல இருக்கிற மடத்துல இருக்கிறவாள்லாம் பிரம்மச்சாரியா மாந்தவா இருந்துருக்கவாள்லாம். அவள்லாம் ஏன் பிரம்மச்சாரியா இருந்துருக்கா அப்படின்னா, அகதி விஹித பிக்ஷா விரத்தயா கேச்சிதேதே கேச்சித்து. இங்க இருக்கும் சிவர்கள் சிலர் யாரும் பொண்ணு கொடுக்கல, அதனால பிரம்மச்சாரியா இருந்துருக்க. பொண்ணு கொடுக்குறவா இருந்தாள்னாக்க இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா, என்னைக்கோ கொடுத்தனும் பண்ணிட்டு இருந்துட்டு இருப்பா. சரி என்ன பண்றதுன்னு பார்த்தாலும் சரி மகந்து ஆயிடுவோம் நான் போ, பொண்ணு கொடுக்காதனால நான் வேணாம் பண்றேன். அகதி விஹித பிக்ஷா விரத்தய கேச்சிதேதே. இத சுவாமி அந்த காலத்துல சொல்ற சாய்க்கிறே, இந்த காலத்துல வைதிக குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதனை தான் இருந்துருக்கு. அண்ணா அத்தியனம் பண்ணிருப்பான், அண்ணா சம்பாதிச்சிருப்பான், எல்லாருக்கும். ஆனா அந்த வைதிகனா இருக்கிறதுனால யாருமே பொண்ணு கொடுக்க முன்வர மாட்டான். இதுதான் ரொம்ப ஒரு சோசனீயமான சூழ்நிலை. இதனால வைதிகள்ல இருக்கிற பசங்கள்ல எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகாத இருந்துருக்கு. அப்படி கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக தான் வைதிகமா இருக்கிறத விட்டு தொலைச்சவா எத்தனையோ பேர் இருக்கு. நாம வைதிகமா இருக்கிறதுனாலதான் யாரும் நமக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா. சரி நாம எத்தனை நாளை கல்யாணம் பண்ணிக்காத இருக்கிறது, நமக்கு ஒரு ஆதரவு வேணுமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவு வேணுமே என்பதற்காக சரி நம்ம வைதிகம் வேணாம் போயிட்டு போறதுன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வைதிக ஒரு வேதனையோட நான் சொல்றேன். நான் இன்னைக்கு நாத்துல வைதிக சமூகத்துல பெண்கள்லாம் வைதிகளாக இருக்கிறவன் எப்படிப்பட்டதான உடைகளை உடுத்திக்கணுமோ, நடிச்சா இருக்க திண்டு புடவ உடுத்திண்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுமோ, அது உடுத்திக்கிறதே இல்லை. இன்னைக்கு லௌகிக்கள் மாதிரிதான் அவளும் இருந்துருக்கா. ஒரு ஆத்துல கூட சுத்தமா எச்சல் இல்லாத தலையே கிடையாது. இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதாச்சே நாம இப்படி பண்ணணுமே தெரியல. வர்ஜா வர்ஜம் இல்லாத எல்லா பதார்த்தத்தையும் சாப்பிடுறேன், எங்க வேணா சாப்பிடுறேன். இதெல்லாம் யார் பண்றானோ அவனுக்குதான் இன்னைக்கு கல்யாணம் ஆகும். இதுல ஏதனா ஒரு அம்சத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலைன்னாக்க அவனுக்கு கல்யாணமே ஆகுது. இது வைதிகனுக்கு போவேண்டாம், லௌகிக்கனுக்கு. லௌகிக்கனா இருக்கிறவாள் கூட என் பையன் திருமணம் எடுப்பான், நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுவான், ரெண்டு மூணு வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணுவான், நித்தியம் திருமணம் எடுப்பான், திருமணம் எட்டுண்டே ஆபீஸுக்கு போவான்னு அவன் பிச்சு வைத்தியம் வைதிக பிச்சு அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இல்ல வேற ஒண்ணுமே பண்ண மாட்டான், மீதி என்ன எல்லாம் இருக்கு நீங்க எல்லாம் எப்படி வேணா இருக்கலாம். வாணா சுவாமி எனக்கு அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு சம்பந்தம் வாண்டா. இப்படி எத்தனையோ தட்டி போறது வைதிகமா சந்தியாவந்தனம் பண்ணோம்னு நினைக்கிற பசங்களுக்கு, லௌகிக வாசிப்பு வாசிச்ச பசங்களுக்கு கூட கல்யாணம் நடக்கிறது இல்லை. இது என்ன ஆகி போறது, நாளுக்கு நாள் மேட்ரிமோனியல் காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாயிட்டே வருதே தவிர ஒன்னும் குறைஞ்ச பாடாவே தெரியல. இப்படிதான் அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாலன்னு அந்த காலத்துல. ஆனா அந்த காலத்துல கூட சில பேருக்கு ஏழையா இருந்தாக்கா பொண்ணு கொடுக்க மாட்டாளாம். என்ன சுவாமி, தேசிகன் காலத்திலேயே அது இருந்திருக்கு. அந்த பிரம்மச்சாரியை விட்டுட்டு பாரு, நீ ஏழையா இருக்கா, அதுலதான் உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா. தேசிகனுக்கு போய் கேளு பணம் வரும்னு சொல்லி சொன்னாங்க. தேசிகனை போய் கேட்கறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு, யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்றா. ஏன் பொண்ணு கொடுக்க? அண்ணாதானே படிச்சிருக்கேன், அத்தியனம் பண்ணிருக்கேன் சார், எல்லாம் இருக்கு, நான் ஏழையா இருக்கேன், நிச்சயம் பௌதி பெற்றான்னு சொல்லி நான் பெற்ற வாங்கி சாப்பிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன், ஆகையால பண்ண மாட்டேன்றான். ஆகையால எல்லாரும் சொன்னா நம்ம கேட்டா பணம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னா, அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். சுவாமி அவரிடத்துல வந்தாக்கா யாரையுமே வெறுங்கையோட திருப்பி அனுப்ப மாட்டேன். யோகா ரொம்ப திருத்த மனதோ எட்வதை காந்தேத்தம் தர்மம் பிராப்தம் பிரதம மிகையே தாரயந்தே தனாயாக தேஷாம் பூமேகே தனபதிகாத்து அம்பராத் அம்புதேர்வா தாரா நரியாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். அந்த பெருந்தேவி தாயாருடைய கட்டாட்சம் கணக்கு இருந்துட்டோம்னாக்கா, மடியை பிடிச்சிருந்தாக்கா குபேரன் வீட்டிலேருந்தோ குபேரனுடைய இடத்துலேருந்தோ சமுத்திரத்திலேருந்தோ எங்கேருந்தோ தாரா நிறையாந்தி அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் வசூனாம் வாஞ்சிதானாம் பணம் ஓடணும்னு ஆசைப்படுறவளுக்கு அப்படியே கொட்டும். அது தேசிகனுக்கு இருக்கிற தாயாரத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷம். தேசிகன் காண்பிக்கிற வாழ்க்கெல்லாம் தாயார் அனுகிரகம் பண்றாராம். அந்த தேசிகனிடத்துல பக்தி இருந்துன்னா போறோம், நமக்கும் தாயாருடைய ஒரு அனுகிரகம். சத்திர சாயா சுபகரத தாமர ஸ்வேரபாசா ஸ்லாகா சப்து திரவண முடிதா சகுண சஞ்சரந்தின்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன். அவருக்கு இருக்கக்கூடிய தாயாருக்கு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சத்திரம் கூட அவங்கெல்லாம் என்னென்ன வைபவங்கள் உண்டோ அப்படிப்பட்ட வைபவங்கள் எல்லாம் அந்த பிராட்டியினுடைய திருவடியை ஆசிரியக்கிறவாளுக்கு, அதுவும் சுவாமி மூலமாக பிராட்டியினுடைய திருவடியை ஆசிரியக்கிறவாளுக்கு சுத்தமா கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தெரியாதவளாக இருந்துட்டு இருக்கா அவள்லாம். அவளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகாதனால பிட்சுக்களை அழைக்கலாம். அகதி விஹித பிக்ஷா விரத்தய கேதேதீம் பெரிய மகந்துகளாக இருந்திருக்கா. இந்த மகந்துகள் இந்த குதிரையினுடைய பிரம்மச்சரியம் மாதிரி இருந்திருக்கா. குதிரையினுடைய பிரம்மச்சரியம்னாக்க, குதிரைய ஓட்டி வந்துடுறா, பெண் குதிரை ஒன்னு இருக்கும், ஆண் குதிரை ஒன்னு இருக்கும். ஆண் குதிரையை ஓட்டி வந்துட்டா பேடையே நினைச்சுட்டு இருக்கும், அந்த பெண் குதிரையே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கும். நாம எப்ப பெண் குதிரையோட சேரப்போறோம் சேரப்போறோம்னு நினைச்சுட்டுதான் அது வந்து அது வண்டி ஓட்டுறதோ மீது என்ன காரியம் பண்றதோ தேர் ஓட்டுறதோ அதுக்கு போயிட்டு இருக்க போறது. அந்த மாதிரி பிரம்மச்சரியம் தான். நமக்கு யாரா பொண்ணு கொடுப்பாளா, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணி போறோம் தெரியாதவாளா, எப்படி இருந்துட்டு இருக்கிறவா, இங்க இருந்துட்டு இருக்கா. இவாளுக்கு கடைசியில பேரு என்னடன்னா மகந்துகள்னு பேரு என்பதாக சொன்னார். இப்படி ஒரு பார்த்துட்டு அவன் பாக்குறான், கை தட்டி சிரிக்கிறான், கைய உதறின்னு சொல்றான். அந்த வார்த்தை அனல்ப மத பித்தனை அனுபருத்தமான கிரகை அஜல் பரண கற்கசை அபரிதிருஷ்ட தர்க்கிரமை அதத்திய நியமஸ்திதை அனதிவிருத்தடம்போத்யமை அசிக்ஷித சமத்கிருதை தம்பத்துக்கு அசுரம் பண்றவா இவெல்லாம் இருக்கும். இது தர்ப்பனுடைய வார்த்தை, இது கர்வனுடைய வார்த்தை. தாயினமும் ரொம்ப வசதி மாதிரி நினைச்சிருந்து அந்த தம்பனை பார்த்து சொல்லி சொல்றாரு. அனல்ப மத பித்தளை இவளுக்கு கொஞ்சம் நஞ்சம் பிச்சு ஏறி போலையா, தம்பத்துக்கு அசுரம் பண்றவா ரொம்ப ரொம்ப பிச்சேறி போய் தான் தம்பத்துக்காக பண்றோம். அது அனபருத்த மானகிரகை மானம் அப்படின்னாக்கா அகங்காரம், அகங்கார கிரகம். அனபருத்த மானகிரகைஹி என்று சொல்லி சொல்ற அது அந்த அகங்காரம் மாதிரி இருக்க, அது ஒரு தடங்கள் இல்லாமல் ஒரு பேயாட்ட மாதிரி பிசாசாட்டம் அப்படின்ட்டு முதல் படியே என்னன்னா அகங்காரம் இருக்கக்கூடாது. என்னது யான் என்பது இல்லாதது. சுவாமி சாகரே, என்னுடையது நான் என்னுடையது என்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் அகங்கார கர்ப்பமாக அகங்காரத்தோட இருந்திருக்கலாம் வாழலாம். அதையால அனபருத்தமானி மானகிரகி மானகிரகமானது அகங்காரமானது தடை செய்யப்படாததாக இருந்திருக்கு. அப்படின்னா அது வெறியாட்டம் போடுறது அகங்கார கர்ப்பம். அஜல்பரண கர்க்கசைகி பெரிய பண்டிதாளா கணக்கு இருந்தாள்னாக்க வாதப்போர் புரிந்து ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கலாம். ஆனா இவெல்லாம் ஒன்னும் வாசிக்காதுவா. ஆகையால இந்த வாதம் பண்றதுக்கு தெரியாதவர்களாக இருந்திருக்கான். அபரிதிருஷ்ட தத்துவ கிரமைகி, அதோட மாத்திரம் இல்ல, இவளுக்கு தத்துவஸ்தி சேத்தன தத்துவம் அச்சேதன தத்துவம் ஈஸ்வர தத்துவம்னு சொல்லக்கூடிய தத்துவத்ரயம், இந்த மூணு தத்துவங்களை பத்தி உண்மையான நிலைப்பாடு தெரியாதவாளாக இருந்திருக்கா. இவாளும் பழிக்கணுமே, எப்படி பழிக்கிறது? இவாள் டம்பத்துக்கோசரம் பண்றவா, இப்படி டம்பத்துக்காக பண்றவா? அதத்திய நியமஸ்திதைஹி அனதிவிருத்த டம்போத்யமைஹி. அதத்திய நியமஸ்திதைஹி, சாஸ்திரத்துல சொல்லிருக்கக்கூடிய நியமங்கள், அந்த நியமங்களை அனுஷ்டிச்சாள்னாக்கா அது நியாயம். சாஸ்திரத்துல சொல்லாததாக தானே ஒரு நியமத்தை அனுஷ்டிக்கிறது. இப்படி நியமத்தை அனுஷ்டிக்கிறவாளாக அவளா இருந்திருக்க. என்னடா பண்றதுன்னா தாடி வளர்த்துக்கிறது. தாடி வளர்த்துக்கிறதுன்றது என்னத்துக்குடா தாடி வளர்த்துக்கிறது? எனக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் 6.5 கிலோ, நான் தாடி வளர்க்கறது. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த மாதிரி தீட்சைன்றது சொல்லல. கல்யாணம் பண்ணிட்டுமானாக்க 6 மாசம் தீட்சை சொல்லிருக்கு. ஸ்ரீமந்த குழந்தை பிறந்து பறக்கிறதா இருந்ததுனாக்க, மனைவி கர்ப்பமானாக்க என்னைக்கு கர்ப்ப நிச்சயம் ஏற்படுறதோ அன்னையிலேருந்து குழந்தை பிறந்து புண்ணியாவச்சனத்துக்கு முதல் நாள் வரைக்கும் தீட்சை தாடி வச்சுக்கணும், சவரம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இதுதான் சாஸ்திரம். மாதா பிதாக்கள் எதனா இல்லாத போயிட்டாள்னாக்க அந்த சமயத்துல தீட்சை அந்த வருஷத்துல சவரம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. தீட்சை எல்லாம் சொல்லிருக்கு. சில மாசங்கள்ல புரட்டாசி மாசத்துல பண்ணிக்கூடாது, ஆடி மாசத்துல பண்ணிக்கூடாது, மாரழி மாசத்துல பண்ணிக்கூடாது, இப்படி எல்லாம் சில மாசங்கள்லாம் பண்ணிக்கூடாதுன்னு இருக்கு. அப்பெல்லாம் தீட்சத்துல அர்த்தம் இருக்கு. ஆனா நிஷ்காரணமாக அத்திய நியமஸ்திதை, இவர் தாடி வச்சுட்டு இருக்காரு என்ன விசேஷம் அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு நியமம் பண்ணிருக்காரு, தான் ஏதோ சங்கல்பம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் தாடி வச்சுருக்கிறது மிட்டு வச்சுருக்காரு. நான் இது நிறைய பேர் பண்றேன் இன்னை தினத்துல. இது சாஸ்திரம், அது எனக்கு சில சமயங்கள்ல சில யோசனை வரும். நான் சொல்ற இந்த வார்த்தைகள் யாருக்கான தவறா படுமா என்னன்றது தெரியல. அது எதனா பாகவத அபிச்சாரத்துல முடிஞ்சு போயிடு போறதுன்னு ஒரு பயமும் எனக்கு இருந்துருக்கு. அதே சமயத்துல சுவாமி என்ன சாய்க்கிறாரோ அதை நான் சொல்ல வேண்டி இருக்கு. ஆகையால இது எல்லாருக்குமே சொல்லல, இதுக்கு எக்ஸப்ஷனும் சில பேர் இருக்கா. மகான்களா இருந்தாள்னாக்கா அவ விஷயத்துக்கு, அவ விஷயத்துல இது அப்ளிகபிள் இல்ல. இது பொதுப்படையா லோகத்துல அனுஷ்டானம் பண்றவாள் விஷயத்துல இத சொல்லி சொல்றோம் நான். அதத்திய நியமஸ்திதை, எங்காத்துல இது வழக்கம் இல்லை. இது ஒரு நியம். என்னடா பண்ற, மகாலய பட்சம் வரப்போறது, அப்புறமா சில சமயங்கள்ல அஷ்டக அனுஷ்டகம் வரும். இவ என்ன பண்ணுவா? இவ அப்பாவோ அம்மாவோ, அதான் அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் தெரியாததுனால அதை அனுஷ்டிக்காது இருந்துட்டாங்கனாக்கா இவாள இல்ல மகாளை புருஷன் தர்சனம் பண்ணணும், இது பித்திருக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட மகாளை புருஷத்துல இருந்துருக்கா, நம்ம சேர்ந்தவன் நமக்கு இப்போ இந்த மகாளை சாத்தம் பண்ணி நமக்கு தர்ப்பணம் பண்ண போற, இந்த தர்ப்பணம்ன்றது ஒரு வருஷ காலம் வரைக்கும் நமக்கு ஒரு ஜீவிக்கையா இருக்கும், இன்னும் பித்திருக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட நம்மள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காளாம். அப்படி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கச்சே அவளுக்கு நம்ம கொடுக்காத போயிட்டோம்னாக்கா மகாபாபம் நமக்கு. நிராசா பிதரோகதாகன ஐப்பசி மாசம் வரைக்கும் காத்துட்டு இருக்காளாம், ஐப்பசி மாசம் அமாவாசை வரைக்கும் இந்த மகாளய பட்சம் தர்ப்பணம் பண்ணுவானா இவன் பண்ணுவானா இவன் பண்ணுவானான்னு பாத்துட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேல விருஷிகம் வந்த பிற்பாடு, கார்த்தி மாசம் வந்த பிற்பாடு, சரி போ விருஷிக தரிசனம் கார்த்தி மாசம் வந்த பிற்பாடு இனிமே பண்ண மாட்டான் போ நம்ம கிடைக்கல போகும்னு சொல்லிட்டு பித்திருக்கள் எல்லாம் போயிடுவாராம். இது மகாளய பட்சத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லிருக்கு. இப்படிப்பட்ட லௌகிக்கெல்லாம் கூட இதுல என்னன்னா இத சொல்றவா மகாளய பட்சம் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கு, சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிறதுனால நீ பண்ணணும்னு சொன்னாக்க எத்தனையும் சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிறது பண்ணாத போறோம், அந்த மாதிரி எதுவும் பண்ணாத போயிடலாம், அதை பத்தி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆனா இது மகாளய பட்சம் பண்ணாதான் உங்க பசங்களுக்கு எல்லாம் க்ஷேமம் உண்டாகும், இது பண்ணாத போயிட்டுமானாக்க பித்திருக்கள் சபிச்சிடுவா என்ன கணக்கு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுவும் ஜோசியரா ஒருத்தர் கணக்கு சொல்லிட்டாங்க அப்ப எல்லாரும் பண்ணுவார். இதுதான் லோகத்துல இருந்துச்சு. அப்ப சில பேர் சாதாரணமா இருக்கிறதே எல்லாம் நன்னாவே இருக்கிறவாளா இருந்தாள்னாக்கா அவள் இடத்துல போய் மகாளய பட்சம் பண்ணோம்னு சொன்ன எங்க அப்பா பண்ணினதா தெரியல, எங்க தாத்தா பண்ணினதா தெரியல, நான் மாத்திரம் என்னதை பண்ண எங்க காட்டுல இது வழக்கம் இல்லை இப்படி சொல்லிட்டு பண்ணாத போயிடுறவாளும் இருக்காளும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் எங்க காட்டுல ஆராதனை எல்லாம் பண்றது இல்ல, மாசத்துக்கு ஒரு வாட்டி என்னைக்கான வாத்தியார் வந்தேன்னாக்கா அன்னைக்கு பொட்டி திறந்தா அதிகம், நிச்சயம்லாம் எங்க காட்டுல ஆராதனை பண்ற வழக்கம் இல்ல. எங்காட்டுல ஏகாதசி இன்னைக்கு வந்து யாரும் உபவாசம் இருக்கிற வழக்கம் இல்ல, சொஜ்ஜி எல்லாம் பண்ற வழக்கம் இல்ல, வெறும் அரிசியை வறுத்துட்டு சாதமே தான் சாப்பிடுற வழக்கம். இப்படி எங்காட்டுல வழக்கம் இல்ல எங்காட்டுல வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தப்பு காரியத்தை பண்றது. அதே மாதிரி செய்யக்கூடாத காரியம் அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுறது, செய்யக்கூடாத காரியத்தை இதுதான் எங்காட்டுல வழக்கம்னு ஒரு தப்பு காரியத்தை பண்றது. இப்படி இவர்கள்லாம் ஒரு நியமங்களை வச்சுருக்க அழகு இருந்துருக்கானாம். அனதிவிருத்தம்போத்யமைஹி இது மொத்தம் என்ன டம்பத்துக்காக பண்றது, வச்சுக்கிற நியமங்கள்ல எல்லாமே ஒரு வெறும் டம்பத்துக்கான முயற்சியை விடாது பண்றது. நாம ஏகாதசி உபவாசம் இருக்குன்னு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டிய யாரும் பார்த்தாங்கனாக்கா நான் உபவாசம் சொல்லிக்கிறேன், யாரும் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா என்ன இருக்கோ அதை எடுத்து சாப்பிடுறேன். இப்படி எல்லாம் பண்றவாளாதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கேன். இவா ஒரு காரியம் பண்ணுவாளாம், ஒன்னும் தெரியாதவா இருக்கா பாருங்கோ அவளிடத்துல பெருசா உபதேசம் பண்ணுவாளாம். இது நாம எல்லாத்தையும் பாக்குற விஷயம்தான். அவன் பார்த்து இவளுடைய வேஷத்தை பார்த்து ஏதோ ரொம்ப பெரிய மகான் போல இருக்குன்னு நினைச்சுட்டு சில பேர் வருவா, வந்த உடனே இவாளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு வேகமா வாழ்டத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். யாரன்னா தெரிஞ்சவா வந்துட்டாள்னாக்கா இவ கப்புன்னு வாய் மூடின்றவா மௌன விரதத்தை அனுட்டிக்கிறவாளா போயிடுவாளாம். இப்படி அசிக்ஷித சமத்கிருதைஹி அழகா பேச தெரியாது, அந்த பேச தெரியாததுனால மௌன விரதத்தை அனுஷ்டிக்கிறவளா இருக்காங்க. அலம் அசத்பிஹி ஏதாதிருஷைஹி ஏதாதிருஷைஹி அசத்பிஹி அலம், இது சொல்ற வார்த்தை இது கர்ப்பனுடைய வார்த்தை, இது கர்ப்பனுடைய வார்த்தை, இது டம்பத்துக்கோசம் பண்றவாள் இருக்காளே இப்படி இருக்கவாளை பத்தி பேசறதெல்லாம் போறோம், இது வரைக்கும் போறோம், இதுக்கு மேல இவளை பத்தி நாம ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, என்பதாக அவன் சொல்றான். இது அட்டகாசமான ஒரு வார்த்தை தான் இது. இவன் என்ன ரொம்ப யோக்கியமான, இவனும் அவனுக்கு மேல்பட்டதான். எல்லாம் கர்வம் அசலார் இடத்துல ஒரு தோஷத்தை பார்த்துண்டு இப்படி பண்றவன் தான் இவன். ஆகையால இந்த இடத்துல சொல்ல முடிக்கிறான். அந்நதோ பிரசாரம் இன்னொரு பக்கம் திரும்பிக்கிறானா, அமீ புனகா அமுஷ்டி மேய யஜ்ஞோபவீத சங்கன்ன வட்சசா கரதலாவலம்பித அக்ஷமாலாக கரச்சரண நயன நயனாசாதிஷு நயன நாசாதிஷு மந்திரவர்ணானந்தரம் நியசியந்தா தீர்த்த யாத்ரோத்சுக பத்திக சார்த்த யாத்தயாத யாத்தாயாத பத்ததி பரிசர பிரதிஷ்டாபிதம் சேலாஜின குசோத்தர மாசனம் அதிதிஷ்டந்தி. எல்லாம் வடக்க இருக்கிறவாட பார்த்து சொல்ற வார்த்தை. நம்ம பக்கத்துல ஒரு பிரகாரமா ஏமாத்துறோம், அந்த பக்கத்துல ஒரு பிரகாரமா ஏமாத்துற, எந்த பக்கத்துல இருக்கிறதோ அந்த அந்த பிரகாரத்துல ஒரு ஏமாத்தல சொல்லி சொல்ற. அந்நதோ திருஷ்டின் பிரசாரம் இன்னொரு பக்கம் திரும்பி பாக்குறாளா, இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தோம்னா அந்த தர்ப்பம் திரும்பி பாக்குறான். பார்த்த உடனே இவாள்லாம் பெருசா ஒரு யஜ்ஞோபவீதம் போட்டுருக்காளா. அந்த யஜ்ஞோபவீதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அமீபுனக அமுஷ்டிமே யஜ்ஞோபவீத சஞ்சன வட்சசா. அந்த கையில பிடிச்சிருந்தாள்னாக்க கையே போறாதான், அவ்வளவு குண்டா இருக்குமா யஜ்ஞோபவீதம், அவ்வளவு தட்டியான ஒரு யஜ்ஞோபவீதத்தை போட்டு போட்டுக்கிறதுன்றது இருக்க, இது சொரூபத்துக்காக போட்டுக்கிறது. இது தடியா போனதுல இருந்தா சௌரியமா இருக்கும், முதுகு எல்லாம் சொரியறதுக்கு. இப்ப இப்படி திருப்பி இப்படி இப்படி பண்ணி முதுகு சொரிஞ்சுக்கலாம். ஆகையில தடியா போனல் கூட சுவாமி மெல்லிசா போனல் இருந்தாக்கா கஷ்டமா இருக்கு, வாண்டாம் அப்படின்னு சொல்ற. இல்ல சில பேர் கேட்பா, தடியா போனல் இருந்தா படுத்துண்டா உறுத்துறது, ஆகையில ரொம்ப மெல்லிசா போனல் கொடுப்பீங்கன்னாக்கா அது உறுத்தாது இருக்கும், இல்ல தடியா போனல இருந்தா படுத்துக்கிட்டே கைட்டி வச்சுட்டு படுத்துக்கிற மாதிரி இருக்கு, அது வேண்டாம் சுவாமி சொல்லுவாங்க. இது போனல் எப்படி இருக்கணும், இது யஜ்ஞோபவீத நிர்மாணம். யஜ்ஞோபவீதம் போனல் எப்படி நிர்மாணம் பண்ணணும்ன்றத சுவாமி தேசிகன் சாச்சிருக்காரு. அதுக்கப்புறமா யஜ்ஞோபவீதம் எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், அதுக்கப்புறமா எப்படி போனல் போட்டுக்கணும், அதெல்லாம் சொல்லி சாமி யஜ்ஞோபவீத காரிக்கைன்னு சொல்லி சில ஸ்லோக ரூபமா சாமி தேசிக்கன்னு சாச்சிருக்க. அதெல்லாம் எவ்வளவோ நியமங்களோட போனல் நோக்கணும், சாப்பிடாத போனல் நோக்கணும், செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இதுல எல்லாம் போனல் நோக்க கூடாது, நோக்கக்கூடாது. அதோட மாத்திரம் இல்ல, இந்த பூனலை நோக்கச்சு வந்து இதுக்கு இன்னும் பஞ்சிலேருந்து பறிச்சு அதுக்கு அடுத்தலேருந்து எடுத்து அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. பஞ்சு பட்ட பாடுன்னு சொல்லி 32 சம்ஸ்காரம் இதுல இருந்துருக்கு. பஞ்சு அந்த செடியிலேருந்து பறிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இது நூலா ஆக்கறதுக்குள்ள, இது பூனல் நூக்கிறதுக்கு ஒரு விஷயங்கள், அதுக்கப்புறமா முறுக்கிறதுக்கு சில மந்திரங்கள்லாம் இருக்கு. அனத்தியனத்துல பூனல் நூக்க கூடாது, அனத்தியனத்துல பூனல் முறுக்க கூடாது, இப்படி எத்தனையோ நியமங்கள்லாம் இருக்கு. இப்படிப்பட்ட நியமங்கள் எல்லாம் பரிபாலனம் பண்ணிட்டுதான் பூனலை நோக்கணும். இது பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணுவார். அப்படி என் திருத்தகப்பினார் அப்படி உட்காண்டிருந்தாக்கா அனாயாசம் அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டே பூனலை நூத்துருவேன். நாமெல்லாம் உட்காண்டமானாக்க இது ரொம்ப நாள் கழிச்சு அந்த காரியங்களை சில காரியங்களை பண்ணா அது சரியா வரதான் வராது. அதனால என்ன பண்ணாக்கா அவர் 20 நிமிஷத்துல பண்ற காரியம் எனக்கு 1 மணி காலம் ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா பிரயத்னத்தை விடாத பண்ணவனும் நிச்சயம் பலன்றது சித்தமா இருக்கும். இங்க இருக்கிறவள்லாம் தம்பத்துக்காக பூனல் போட்டு இருக்கிறவா, நிஜமா பூனல் போட்டுக்கணும்னு அந்த யஜ்ஞோபவீத பிரகாரத்துக்கு போட்டிருந்தவா இல்ல, அயல் தடிதடியா பூனல் போட்டு இருக்கானா. அமீ புனக அமுட்டிமே யஜ்ஞோபவீத சஞ்சன வட்டசா அப்படியே மார் மொத்தம் மறைச்சிருக்கா. கையில வேற அக்ஷமால வச்சுருக்கா வீட்ஸ், இது என்றதுக்கப்புறம் வர அக்ஷமால அப்படியே வந்து பகவன் நாமாவ அக்ஷமா இது பண்றது. இப்ப இந்த காலத்துல ஒரு எனக்கு உங்களுக்கு இந்த அங்கம் முடிகிற வரைக்கும் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு, சுவாமி என்ன சாய்க்கிறாரோ அத சொல்றான், அவ்வளவுதான். ஆனா சுவாமி அன்னைக்கு சாய்ச்சதெல்லாம் இன்னைய தினத்திலயும் நடந்துட்டு இருக்குன்றதான் நான் அப்பப்ப தெரிவிக்கிறேனே தவிர நான் யாரிடத்திலயும் பண்ணல, அதாவது தப்பா நடந்துக்கல, தோஷம் சொல்லல. இவா சில பேர் என்ன பண்றாங்க, பெருசு பெருசா போன்ல போட்டுக்க வேண்டியது, கையில ஒரு அச்சமாலையை வச்சுட்டு என்னண்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்பெல்லாம் கூட சில பேர் பாக்குறோம் நம்ம, இவா என்ன பண்றா, கையில ஒரு பை இருக்கும், பையில ஒண்ணும் கைய மாட்டின் இருப்போம், அது உள்ள கையை வரல வச்சுட்டு அச்சமாலைய ஒரு எண்ணின் இருப்போம். அஸ்திகாலா இருந்து ராமநாமத்தை எண்ணின் இருக்காளோ கிருஷ்ணநாமத்தை எண்ணிருந்தாள்னாக்கா அது வரவேற்க வேண்டிய விஷயம். எல்லாருக்கு ஏமாத்துறதுக்காக ஒரு தம்பத்துக்காக பண்றவாளா இருந்தாக்க அது வேற பெரிய விஷயம். இது ரெண்டையும் நாம வேண்டிய விஷயம். கரச்சரண நயன நாசாதிஷு மந்திரவர்ணானு நிரந்தரம் நிசந்தகரான் அப்படின்னு நியாசம் பண்றது, ஜபம் பண்ணச்சே அங்கநியாச கரநியாசம் எல்லாம் பண்றது. இந்த அங்கநியாச கரநியாசம் பண்றதுன்னு வரச்சே அதுக்கு எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எந்தெந்த கையை வச்சுக்கணும், எந்த விரலை வச்சுக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கு. அது எந்த சமயத்துல ஜபம் பண்றோமோ ஜபம் பண்றதுக்கு முன்னதான் அந்த காரியத்தை பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அங்கநியாச கரநியாசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு பாவனை பண்ணிட்டு சடக்கு போட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாளாம் நிரந்தரம் நிசந்தகா. சரி, இப்படி எல்லாம் வஸ்துதகா இவ தியானம் பண்றதுக்கோ ஜபத்துல உற்சாகமா இருக்கிறவாள்னாக்க ஏகாந்தமா இருக்கிற இடத்துல போய் உட்காந்து தனிமையில உட்காந்து இப்படி அங்கநியாச கரநியாசம் பண்ணி கையில இருக்கிற அக்ஷமாலையை கொண்டு பகவான் நாமாவை ஜபம் பண்ணிட்டு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தாள்னாக்க அவ கொண்டாட வேண்டிய விஷயம். ஆனா இவ என்ன பண்ணுவாளாம், தீர்த்த யாத்ரோத்சுக பத்திக்க சார்த்த யாத்தயாத்த பத்ததி பரிசர பிரதிஷ்டாபிதம் சேலாஜின குசோத்தர மாதனம் அதிதிஷ்டம் தீ அப்படின்னா, அங்கேருந்து தீர்த்த யாத்திரைக்கு வரால அந்த ஜனங்கள்லாம் அந்த கும்பல்லாம் எந்த இடத்துல வருமோ அந்த கும்பல் வர இடத்துல இவ எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாளோ. அவ உட்காந்துட்டு இருக்கிறதும் எப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னா, ஒரு பட்டு ஒரு ஆசனம் ஒண்ணு, அதுக்கு மேல ஒரு மாந்தோல், அதுக்கு மேல தர்மம், அதுக்கு மேல இவ உட்காந்துட்டு இருப்பாளாம். கேலாஞ்சின குசோத்தரம் ஆசனம் அதிதிஷ்டந்தி ஹந்தைஷாம் மகாயோகினாம் அத்தியுதம் நைரபேட்சியம் ஏன ஸ்வயமபி அந்தர்ஹசந்தி. ஹந்தைஷாம் மகாயோகினாம் அத்தியுதம் நைரபேட்சியம், இவெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய மகாயோகிகள். இவாளுடைய நைரபேட்சம் வேற எதையும் சார்ந்து இருக்காமல் வேற எதையுமே விரும்பாமல் இருந்துருக்கிறதுன்றது இருக்க, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எப்படி தெரியுமா, அது தானே அவளுக்கே சில சமயங்கள்ல பார்த்தோம்னாக்க ஒரு சிரிப்பு வரதாம். தான் நடந்துக்கிற நடத்தை இருந்துருக்க அது சிரிப்பு வருது. இந்த காலத்துல சீன் போடுறதுன்னு சொல்லுவா, ஒரு பையன் வந்தா அங்கிருந்து என்னண்ட வாசிக்கிற பையன், இப்ப இதுவே கூட டம்பமாயிடுமோ என்னமோ நான் சொல்ற வார்த்தை கூட அது தெரியல. அவன் வந்து என்ன சொன்னான், சுவாமின்னு எல்லாம் நன்னாதான் உபன்யாசம் பண்றேர் பாடம் சொல்றேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிச்சயம் வந்து உங்கள்கிட்ட வாசிட்டு போறேன், எல்லாம் இருக்கு. சமூகம் வரைச்சு போட்டோஜெனிக்கா இருந்து எந்த இடத்துல போட்டோ பிடிக்கிறாளோ அந்த இடத்துல நம்ம முகம் விழுற மாதிரி நீ போய் நிக்க மாட்டேன்றே, எங்கேயோ பின்னாடி நின்றுக்கிறே. அதே மாதிரி கோவிலுக்கு போனோம் இதுக்கு போனோம்னாக்க ஏதோ சாதாரணமா கியூலயே நின்றுட்டு போறேன், நான் தனியா போறேன்னு போறது இல்லைன்னு இந்த மாதிரி எல்லாம் நீர் பண்ணாக்க யாருமே உம்ம மதிக்க மாட்டா, கடைசியில உமக்கு உம் வாசிப்புக்கெல்லாம் ஒன்றும் கௌரவமும் இருக்காது, இது வித்வானாவே யாருமே மதிக்க மாட்டா, கொஞ்சம் சீன் போடணும் சுவாமி நீர். அது அந்த பையனுடைய ஒரு ஆதங்கம். இப்ப இது நான் சொல்றதே கூட இதுவே ஒரு சீன் ஒண்ணு, இந்த மாதிரி நாம சொல்றான்னு சொல்றதே ஒரு சீன் தான், இது இதுவே ஒரு டம்பம் தான் சொல்லணும், இதை நான் சொல்லிக்க கூடாது. ஆனா சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இவ பண்ற காரியங்கள்லாம் மகாயோகினா அத்தியுதம் நைரபேட்சம், எத்தையுமே விரும்பாத மாதிரி ஒரு பாவனை பண்றது, எல்லாத்தையும் வாங்கிட்டு இதுல ஒண்ணும் விசேஷமே இல்லை. ஏன்னா ஸ்வயமபி அந்தர்ஹசந்தி, இது ஒரு டாக்டிக்ஸ், தனக்கு வாணா எதனா கொண்டு வந்து இதெல்லாம் எனக்கு எதுக்கு சுவாமி, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொன்னவானாக்கா, கொஞ்சமா கொடுக்காது நிறைவா கொடுப்பா. ஒன்னானப்பட்ட பிரம்மவித்தா இருந்திருக்கிற ரைக்கருக்கு அந்த ராஜா போய் பிரம்மவித்தைய கத்து கொடுக்கணும்னு சொல்லிச்சு, 500 பசுக்களை கொண்டு போய் கொடுக்கறான். இதெல்லாம் வாணாம் போ எனக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டேரு. திருப்பி அமைச்ச உடனே அடுத்தது என்ன பண்ணா, 1000 பசுக்களோடையும் தம் பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த சொல்லி பிடிச்சுட்டு இருக்கிற ஒரு ரைக்கோர் இடத்துல போய் சொல்றான். அப்ப அந்த பரீட்சையில அந்த ரைக்கோர் வந்து ராஜாவுக்கு நிஜமாகவே அந்த பிரம்ம வித்தையை அறிஞ்சிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குன்றதுக்காக வச்ச பரீட்சையில ராஜாவுக்கு ஒரு தேர்ச்சி ஏற்பட்டதுனால அவருக்கு உபதேசம் பண்றேன்னு சொல்றார். தன்னை ரைக்கோராட்ட நினைச்சுக்க வேண்டியது, கொஞ்சமா கொடுக்கச்சே வானான்னு சொன்னோம்னா நிறைய கொண்டு வந்து கொடுப்போம், அப்ப நம்ம வாங்கிக்கலாம்ன்றது பிரச்சனை இருக்கு. அப்படி இவன் ஒன்னும் பெரிய பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ண போறது இல்ல. தம்பசே மண்டிதம் தர்பமுஷ்டியாம் திராகீயாம் சங்கமபி புரத சம்பிரதிஷ்டாப்யதண்டம் பாதோ பாந்த பிரணிஹித தனானு பிராணினோ பக்தி நம்ரானு நாவேக்ஷந்தே கிதவ முனய நாமதஸ்தீர்த்த பாதாஹ. இவாளுக்கெல்லாம் தீர்த்த பாதான்னு பேரம், ரொம்ப வைராக்கியத்தோட இருந்துருக்கிறவா அப்படின்னு பேரம். டம்பசேவத்வஜமமிதயா மண்டிதம் தர்பமுட்யா திராகீயம் சங்கமபி புரதஹ சம்பிரதிஷ்டாப்யதண்டம். இவாள்லாம் கீழே ஒரு ஆசனம், அதுக்கு மேல ஒரு மாந்தோல், அதுக்கு மேல ஒரு தர்பம், அதுக்கு மேல உட்காந்துண்டு இப்படி ரெண்டு கையும் வச்சுண்டு கண்ணை மூடிண்டு இப்படி ஒரு பெரிய ஒரு மௌனத்துல இருக்க மாதிரியும் இப்படி எல்லாம் ஒரு பண்ணிட்டு இருக்கலாம். இவா எதிர ஒரு பெரிய தண்டம், ஒரு கொம்பு, அந்த கொம்புல ஒரு அதுல என்ன இருக்குன்னாக்கா அதுல ஒரு தர்பத்தை சேர்த்து கட்டி எதிராட்டு நிக்க ஒரு தண்டம், வைணவ தண்டம் மாதிரி ஒரு தண்டத்தை அப்படி கையில பிடிச்சிருந்து அப்படின்னு இருக்குமா. அந்த தண்டத்தை பார்த்த உடனேயே அது அது எதுக்காசரம் ஏற்பட்ட தண்டம்னாக்கா, இவ வைணவ தண்டமோ சைவ தண்டமோ இல்ல யோக தண்டமோ அந்த தண்டம்லாம் இல்லையா, டம்பசேவ தண்டம்னா இவா பண்ற யோகம்லாம் டம்பத்துக்காக தான் பண்ணிட்டு இருக்கா, நிஜமாவே யோகம் இல்லை இது என்பது தெரியப்படுத்துறதுக்காக பண்ற யோகம். மண்டிதம் தர்பமுட்யா திராகீயாம் சங்கமபி புரதஹ சம்பிரதிஷ்டாப்ய தண்டம். திராகீயாம்சம் தண்டம் கமபி புரதஹ பிரதிஷ்டாப்ய, தனக்கு கண்ணெதிரே அதை பிரதிஷ்ட பண்ணி என்ன பண்ண அப்படின்னா, பாதோ பாந்த பிரணிஹித தனானு பிராணினோ பக்தி நம்ரானு. இவன் காலம் கீழே பணத்தை தட்டு தட்டா பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறா, விழுந்து சேவிக்கிறா, அவள்லாம் கண்ணை திறந்தும் பாக்கறது இல்லையா. நாவேக்ஷம் தே கிதவ முனய நாமதஸ்தீர்த்த பாதாஹ. இவள்லாம் நாவேக்ஷம் தே அதெல்லாம் பாக்கறதே இல்லையா, அது இவள்லாம் கிதவ முனையா கபட்ட முனிகள், இவளுக்கெல்லாம் தீர்த்தம்னு ஒரு பெயர் கொண்டவர்களாக இருந்திருக்கா. எப்படி என்னத்தை தான் சொல்றது, இன்னும் எவ்வளவோ விஷயம் இதே மாதிரி டம்பன் சொல்றான். அந்த விஷயத்தை இந்த இடத்துல நாம இது வரைக்கும் பார்த்தோம். இது சுவாமி சாய்க்கிற விஷயங்கள் மொத்தம் பார்த்தோம்னாக்க 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்துருக்கா, அவள்டேந்து அவளுடைய ஒரு வசத்துல நாம ஆளாக கூடாது, சுவாமியினுடைய திருவடியில பக்தியோட நாம இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கேகசிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹான்.